இப்படிப்பட்டதான முகபாகுரு பாதேபியோ வர்ணான் சிஷ்டபத பிரபோகோ பிரபத்தே பாதுகாம் ரத்னகி வியக்த வர்ண வியவஸ்திதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சது. இப்படி தன்னுடைய காந்திகளை ஒன்றோடொன்று கலக்காமல் இருந்து திருவரங்கன் திருவிடி என்றுமே ஆசிரியித்துக் கொண்டிருக்கின்றதான் அந்த பாதுகையை நான் உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு சாய்க்கிறார். வேதம் ஸ்மிருதி இவைகளெல்லாம் அதனாலே ஏற்பட்டதான பிராமணாதி ஜாதி வியவஸ்தைகளை ஆழ்வார் முதலான நம்முடைய பூர்வாச்சாரியர்களை அவதரிப்பித்து வியவஸ்தை பண்ணி வர எல்லாரும் வஸ்துதகா இதுல இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம்னா, எம்பெருமான் எப்படி ஒவ்வொரு ஜாதியும் பண்ணி ஒரு வியவஸ்தை பண்ணி வச்சிருக்காரோ அதை போல இந்த பாதுகையில் இருக்கதான அந்த தனித்தனியா நிறத்தனுடைய காந்திகள் ஒன்றோடொன்று கலவாமல் அதனதனுடைய அந்த தனித்துவத்தோடு விளங்குறது அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ ரங்கபாதிகையை நான் நமஸ்கரிக்கிறேன், நான் என்றும் உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு பிரபத்தியேன்னு ஒரு பதம் போட்டு நம் ஆச்சாரியன் சாய்ச்சிருக்கார். இது முதல் ஸ்லோகம். அடுத்தது சாய்க்கிறார் நம் எம்பெருமான் இருக்கானே, எம்பெருமானுக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் அவன் திருமேனியிலே ஒவ்வொரு நிறங்கள் ஏற்படுத்திக்கிறான் இல்லையா. எப்படி இந்த பாதுகையில வந்து கருப்பு சிகப்பு வெளுப்பு முதலான அநேக ரத்னங்கள் இழைக்கப்பட்டிருக்கு, அதனாலே இந்த பாதுகாதேவியானவள் அநேக வர்ணமுடைய ஒரு ஸ்திரீயா நமக்கு சேவை சாய்க்கிறான். இது எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு யோஜனை பண்ணாக்க, எப்படி எம்பெருமான் சத்துர்யுகம் ஒவ்வொரு யுகத்துக்கும் தன் திருமேனிக்கு ஒவ்வொரு நிறத்தையும் சுவாமி அவன் சீகரிச்சுக்கிறான் அப்படின்னு, அதை போல இவளுடைய அந்த திருமேனி இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாயிரர். மணிபிகே சிதரக்த பீத கிருஷ்ணைஹி பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா யுகபேத விகல்பிதம் முராரேகே யுகபவத் தரிசயதி வர்ணபேதம். யுகபேத விகல்பிதம் முராரேகே, இந்த முராரியினுடைய ஒவ்வொரு யுகத்திலையும் அவனுக்கு அவனுடைய திருமேத ஒவ்வொரு வர்ணம் இருக்கு. எப்படி அது வர்ணபேதத்தை நமக்கு தரிசனம் கொடுக்கிறானோ அதை போலே பவதி காஞ்சன பாதுகே விசித்ரா, பவதி ஸ்ரீலிங்கத்தில் சாய்கிறார், காஞ்சன பாதுகே விசித்ரா, இப்படியானவள் இந்த தங்க பாதுகையே பவதி நீ, இந்த வெளுப்பான ரத்னம் என்ன, சிகப்பான ரத்னம் என்ன, மஞ்சள் நிறத்தான ரத்னம் என்ன, கிருஷ்ணவர்ணம் கருப்புன்னு சொல்றமே அந்த ரத்னம், விசித்திர வர்ணங்களை உடையதாக கொண்டு எம்பெருமான் கிருதயுகத்திலேருந்து கலியுக பர்யந்தம் என்ன வர்ணங்களை தன் திருமேனியை கொண்டிருக்கிறான், அதே போலே நீ இருக்கிறாய் அப்படின்னு சாய்க்கிற. பெருமாள் வந்து கிருதயுகத்துல வெளுப்பா எழுந்தாராம், திரேதாயுகத்துல பெருமாள் வந்து சிகப்பா இருந்தாராம், துவாபர யுகத்துல மஞ்சள் நிறம்னு சொல்லியிருக்காங்க, கலியுகத்துல எம்பெருமான் கருப்பு நிறம், துவாபரகத்துல கிருஷ்ணன் வந்து கருப்புன்னு சொல்வா, ஆனா அது உள்நரம் மஞ்சள் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல. ஆழ்வாராதிகள் சாதிக்கிறா, முன்ன வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நில நின்ற பின்ன வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் எண்ணுங்கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டி இருந்தளூரீரே அப்படின்னு நம் கலியன் திரியந்துள்ளோர் பெருமாள் பாசுரத்துல எத்தனை வண்ணம்னு காட்டுறார். இப்படியெல்லாம் நம் ஆழ்வாராதிகள்லாம் பெருமாளுடைய யுக வர்ணங்களை வந்து அற்புதமா அனுபவிச்சுருக்கா. அதை போல இந்த பாதுகாதேவியும் தனித்தனியான வர்ணங்களை தன் திருமேனியிலே கொண்டு நமக்கு சேவை சாதிக்கிறார் அந்த பிராட்டி அப்படின்னு சுவாமி தேசிகன் காட்டுறார். அது மட்டுமில்லை, இது ரத்னங்கள் என்னன்னா ஒன்பது விதமான ரத்னங்கள்னு சாய்க்கிற என்னன்னா முத்து அப்படின்னு ஒரு வஸ்து, அது சிகப்பு, அதுல வந்து ஹரித வர்ணமான அந்த பச்சைன்னு ஒண்ணு, அப்ப நீல வர்ணம். நவரத்னங்கள்ல சொல்ல ஒன்பது விதமான வைடூரியம், கோமேதகம், அப்புறம் வைரம்னு ஒண்ணு, பவழம்னு ஒண்ணு இருக்கியா, இப்படியான வஸ்துக்கள் இருக்கு. இந்த ஒன்பது விதமான ரத்னங்கள் உன் திருமேனில இழக்கப்பட்டிருக்கு, அதனாலே நீ பாதுகாதேவியானவள், ஒன்பது விதமாக இருக்கிறாய். ஒன்பது விதமா சகசாய்க்கிறான் பெருமாள் தசாவதாரம் பண்ணர். இந்த பாதுகாதேவி தன்னுடைய ஒன்பது விதமான அந்த நவரத்னங்களினாலே நவரத்ன விசிருத்திதாமுரே பதயோஸ்வம் மணி பாதிக விபாசி நவகண்டவதி வசுந்தரேவ பிணையார் ஜன்மபுவம் சமாசயந்தி. ஜென்மபுவனம், ஜென்மபுவம், இந்த ஜென்மபூமி இல்லையா, வசுந்தரேவன பூமி விளங்குகிறான்னு சாதிக்கிறேன். இப்ப பெருமாள் தசாவதாரத்து முப்பத்து சில்வான் அவதாரங்கள் என்று சுவாமி தேசிகன் சிவ ரகசியத்திரை சாரத்தை எடுத்திருக்கார். ஆனா நம்ம பிரதானமா சொல்லக்கூடிய அதன் அவதாரங்கள் தசாவதாரம் சொல்லிட்டு நம்ம வந்து சம்பிரதாயத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாதுகாதேவிக்கு இந்த ஒன்பது விதமான ரத்னங்களால ஒன்பது விதமான அவதாரங்கள் பண்ணும்படியா இருக்கு அப்படின்னு சொல்றா. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, ஹே பாதுகையே, உன் பேரிலே ஒன்பது ரத்னங்கள் இழைச்சிருக்கா, நல்ல பணி செய்யப்பட்ட ரத்னங்களை இழைச்சிருக்கா, அதனால இவன் ஒன்பது விதமா சேவை சாதிக்கிறான். அதை நாம சேவிக்கும் போது அந்த சேவை எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, ஒன்பது விதமுள்ள பூமி என்னாச்சுன்னா தன்னுடைய பிறந்தகமான பெருமாள் திருவடியிலே ரொம்ப ஆசையா வந்து ஒட்டின்னு இருக்கா போல இருக்கான். எங்கேந்து எல்லாம் பறக்கிறதுனா எவன் திருவடியிலே எவனுடைய திருவயத்திலே இருந்து வெளில வருது, எவன் இதற்கெல்லாம் காரணமும் காவலனுமாயிருக்கான், அவன் திருவடியிலே வந்து தன் பிறந்தாகம் மாறி இந்த ஒன்பது விஷயங்களை வந்து ஒட்டின் இருக்கு அப்படின்னு சொல்றார். இதுல ஆழ்வாரையும் அதுல வந்து உருவப்படுத்தி காட்டுறார் ரொம்ப ஆச்சாரியர். ஆழ்வார் வந்து பெருமாளுடைய அவதாரம், அதனால சகல லோக அவர் விருத்தாந்தங்களும் ரொம்ப தெரிந்தவராயிருக்க, இந்த பூமிக்குள்ள குணங்களும் இருக்கிறது. எப்போதுமே இந்த ஆழ்வார் பெருமாள் திருவடியே நம்பியிருக்கார், அவன் திருவடியே பிராபிய பிராபகம் என்று நம்பியிருக்கார், அவன் திருவடிதான் உஜ்ஜீவனமாய் இருக்கார் என்று ஆழ்வார் அதில் விஷயத்தையும் இந்த பாதுகிற ஸ்லோகத்தை ரொம்ப சூச்சகமா சுவாமி தேசியன் காட்டுறார். அடுத்த இன்னொரு ஸ்லோகத்துல என்னன்னா, இந்த பாதுகையின் மேல எத்தனையோ ரத்தனங்கள்லாம் இழைச்சிருக்கா, காந்திகள் மின்றது, சிகப்பு ரத்தனத்துல முத்துக்கள் காந்தி அடிக்கிறது. அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இந்த பிம்போஷ்டம் இந்த சிகப்பான உதட்டுல வந்து பல்லு காந்தி அடிக்கிறா போல இருக்கான். அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா, அதை பார்த்துட்டாக்கா குற்றம் பண்றவா, ஒரு தப்பு பண்றவா, தப்பு தண்டா பண்றவா, உடனே வந்து பெருமாள்கிட்ட வந்து சுவாமி ரட்சிக்க வேணும் என்று வந்து அப்படின்னு சரணாகதி பண்ணும் போது இவனை கொஞ்சம் ரட்சிச்சிருங்கோன்னு அந்த பினாட்டி அவன்கிட்ட சொல்ற மாதிரி அவள் சிரிக்கிற மாதிரி இருக்கான். அந்த விஷயம் எம்பெருமான் திருவடியிலே காப்பாற்ற வேண்டும் என்று சமர்ப்பித்து சிரிப்பவள் போல இருக்கிறாள் இந்த பாதுகாதேவி. இந்த சிகப்புல வந்து ஒரு காந்தி ஏற்படுறது, முத்து காந்தி ஏற்படுறது. அது எப்படி இருக்குன்னா, பாதுகாதேவி தன் உதட்டத்தை வச்சு சிரிக்கிற மாதிரி இருக்கான் அப்படின்ற நம்ம ஆச்சாரியால் நம்ம எத்தனையோ பரமக்கு ரொம்ப பண்றா, நமக்கு நம்மளும் நிறைய தப்பு பண்றோம் சில சமயங்கள்ல, அவ நம்மளை கண்டிச்சு பெருமாள் இடத்துல கொண்டு சமர்ப்பிக்கிறா. சொல்லும் போது எப்பா இனிமே தப்பு பண்ணாதே, பெருமாள் ரட்சிக்க வேண்டும் என்று பெருமாள் இடத்தை நம்ம ஜீவனை சமர்ப்பிச்சு அவனிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணி இவனை ரட்சிக்க வேண்டும் ஹே பெருமாளே அப்படின்ட்டு சொல்லும் போது அவளுக்கு ஒரு மனதுல ஒரு ஆசை உண்டாது, கிளர்ச்சி உண்டாருது. ஏன்னா அவனால் கொடுக்கப்பட்ட இந்த வஸ்துவை அவனிடத்திலே திருப்பி கொடுங்கிற ஆச்சாரியாள் இல்லையா, அதுதான் முக்கியமான சங்கதி இங்க சொல்லப்பட்டது. அதனாலே இவன் இந்த பாதுகையினுடைய சிகப்பு ரத்னத்தில் இந்த முத்துக்கள் ஒளி வரும்போது சிகப்பான பிம்போட்டத்திலே வந்து அந்த பல்லு வரிசை தெரியும்படியாக அவள் சிரிப்புவள் போல இருக்கிறாள் இந்த பாதிகாதேவி அப்படின்ட்டு அற்புதமா அடுத்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் வந்து நமக்கு சாதிச்சு கொடுக்கிற ஆழ்வாராதிகளை பத்தியும் ஆச்சாரியாளை பத்தியும் சொல்ற. அடுத்த ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். பகுரத்ன சமுத்பவம் மயூகம் தவமன்யே மணி பாதுகே முராரேகே சரணோ அபகதம் மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாகசம் பிரமாஷ்டும். மயூர பிஞ்சம் மகுடாரோகண சாகசம் பிரமாஷ்டும். இது எப்படி இருக்குன்னா ரொம்ப அற்புதமான வர்ணனை சுவாமி தேசிகன் ஸ்லோகத்துல. இந்த பாதுகையினுடைய திருமேனியிலே அநேக விதமான ரத்னங்கள் மின்றது இல்லையா, ஒன்பதுன்னு சொன்னோம் நவரத்னம், ஒன்பது விதமான ஒளிக்கற்றைகள் மின்றது. அப்போ வர்ணங்களும் அநேகமாய் இருக்கும் இல்லையா. இதை பார்த்தா எப்படி நமக்கு சேவை சாதிக்கும்னா, மயில் தொகை நம்ம பார்த்திருக்கோம், அந்த மயில் தொகை வந்து அநேக விதமான அந்த மின்னலை உடையது. கையில் எடுத்து பார்த்தாக்க எல்லா விதமான மஞ்சள் சகப்பு நீளம் கருநீளம் எல்லாம் அது தெரியும் அதுல சரியா. ஆனா இது விசேஷம் என்னன்னா, எம்பெருமான் துவாபரகத்துல கிருஷ்ணாவதாரம் பண்ணும் போது இந்த மயில் தொகையானது எம்பெருமான் சிரசில இருந்தது. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கொடுத்த பீதகவாடை அருங்கல ஒரு விநாயகர் பெருமான் அவனொருவன் குடலூதின போது அப்படின்னர். இப்படிப்பட்ட பெருமான் தான் எனக்கு வந்து சேவை சாக்கியம், எனக்கு மம அந்திம பிரயாணே அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த கோபாலஹம்சத்திலே சாதிச்ச இல்லையா. இந்த கிருஷ்ணனா எனக்கு வர வேண்டும் அப்பா, என் கடைசி மூச்சு போது நீ வர வேண்டும் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற இல்லையா. அத்தனாகித சாரு வம்ச நாளாக மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாகனு சாதிச்ச இல்லையா. அப்படி கிருஷ்ணாவதாரத்துல இந்த மயில் தொகையானது எம்பெருமான் சிரசிலை மேல ஏறெடுத்து. எம்பெருமான் சிரசிலே போய் நம்ம ஏற முடியுமா? அது ஒரு அபச்சார போட்டி இல்லையோ? அதனாலே அந்த குற்றத்தை க்ஷமிக்கும்படியாக அதுக்கு ஒரு சரணாகதி பண்ணும்படியாக இப்ப என்னாச்சுன்னா, அந்த குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ள இந்த மயில் தொகை வர்ணங்கள் எல்லாம் ஒன்னா ஒன்பது வர்ணம் இருக்கே பாதுகையில எல்லாம் சேர்ந்து மயில் தொகை போலே எம்பெருமான் திருவடியிலே வந்து ஸ்மரிப்பது போலே இருக்குன்னு காட்டுற இன்னும் அற்புதமான வர்ணனை பாருங்க சுவாமி தேசிகனுடையது. அவரால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், நம்மளால யோசனை கூட பண்ண முடியாது. கிருஷ்ணாவதாரத்தை எம்பெருமான் சிரசிலே ஏறிட்டு கொண்டவளான மயில் தொகை இந்த திருவரங்கன் அர்ச்சாதிருமேனியில் இருக்கும் போது இந்த பாதுகா தேவியின் வர்ணங்கள் எல்லாம் அந்த மயில் தொகை மாறி அன்னைக்கு சிரசில ஏறினது இன்னைக்கு ஒரு சரணாகதி பண்ற மாதிரி பெருமாள் திருவடியில வந்து உட்காந்துருக்கு. இந்த வர்ணங்களுடைய பாதுகாதே வர்ணத்தின் ரூபமா இருக்கு அப்படின்னு சாய்க்கிற ரொம்ப அற்புதமான வர்ணனை. இது நல்ல ஸ்லோகத்தை நம்ம ரசிச்சாதான் நம்மளால வந்து இது நம்மளால அந்த தேசிகனுடைய திருவுள்ள கருத்தை என்ன கிரியா புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. அடுத்த ஒரு ஸ்லோகத்துல சாய்க்கிற பிரபயா ஹரிநீல மௌத்திகானாம் விகசந்தியா திசதீப பாதிகேத்வம் மதுவி சரணாரவிந்த லக்ஷ்மியாக சுஜமீந்தீஸ்வர புண்டரீக பத்தாம்னு போட்ட. எம்பெருமான் திருவடி அதில் இருக்கிற இந்த அழகாயிருக்க லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கு என்ன, லக்ஷ்மிக்கு வந்து தாமர புஷ்பம் தெரியும், அவளும் தாமரையில் இருக்கா, அவளுக்கு வெண்தாமரை புஷ்பம் பிடிக்கும், கருணைதல் புஷ்பம் பிடிக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தொடுத்த ஒரு மாலை சாத்தினா எப்படி இருக்குமோ அதை போலே இந்த பாதுகையினுடைய ரத்னங்கள் எல்லாம் பாதுகையில இழைக்கப்பட்டிருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஏ பாதுகையே, உன் பேர்ல இருக்கிற இந்திர நீளம் முத்து ரெண்டும் இழைச்சிருக்கு, அதனோட காந்தி ஒன்னோடு ஒன்னு கலக்கிறது எப்படி இருக்குன்னா, வெண்தாமரையும் கருணைதல் புஷ்பமும் சேர்ந்து தொடுத்த ஒரு புஷ்பமாலையாக அந்த புஷ்பமாலையை அந்த திருவடியிலே சாத்தினது போல இருக்கு அப்படின்னு தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா இல்ல மதுவில் சரணாரவிந்த லட்சுமியாகா அப்படின்னு போட்டு அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமா இல்ல சாட்சிக்காரு சுவாமி தேசிகன். ஒவ்வொரு பதமும் நம்ம ஆச்சாரியன் நம்ம சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்காக ஏதோ சம்ஸ்கிருதம் சாமானிய சம்ஸ்கிருதத்தை வச்சு ஸ்ட்ரோங்கெல்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்க முடியாது. ஒன்னு ஒண்ணும் இது மேலோட்டமான அர்த்தங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உள்ள ஆராய்ஞ்சா அது உள்ள அவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு. இங்க பாருங்க, இந்த வெளுப்புக்கு வெண்தாமரை சொன்னர், முத்துக்கு இந்திரநீலத்துக்கு கருணைதர் புஷ்பம், என்ன மாதிரி உபமா அலங்காரத்தை காட்ட பாருங்க. இதுல ஒரு சாஸ்திரம் இருக்கு சாகித்ய சாஸ்திரம், உபமா அலங்காரத்தை காட்டு சுவாமி தேசிய நீங்க நிறைய இடத்துல அப்படிதான் காட்டியிருப்பாரு. அதே மாதிரி அவா சொல்லிதான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல இல்லையா. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் பறக்க சாஸ்திரங்களை தான் சொல்றார். இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிற, தவ மாதவ பாதிகே மணினாம் பிரபயா தேவி சிதாசிதாருணானாம் பகதே கிரி சஸ்ய மௌலி கங்கா குமுதேந்தி வர பத்மகானி பத்மகானி. அதாவது கானனானினா காடுகள்னு அர்த்தம் இந்த இதுல பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த பாதுகாதேவி மேல சிகப்பு கலர் இருக்கு, வெளுப்பா ஒரு ஒளி ரத்னங்கள்லாம் இழிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, இந்த பரமேஸ்வரன் பினாகினகான்னு சொல்லப்பட்டதான பரமேஸ்வரன் வந்து இந்த பாதுகையை செவிக்க வரார், எம்பெருமான் திருவடியை செவிக்க வரார். அவருடைய சிரசிலையானவள் கங்கை உட்காந்துருக்கா, கங்கையில் அந்த ரத்ன காந்தி எம்பெருமான் பாதுகளுக்கு ரத்தன காந்தி அடிக்கிறது. அந்த ரத்தன காந்தி அவருடைய சிரஸ்ல அடிக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, கங்கையில வந்து ஆம்பலும் கருணைதல் செந்தாமரை பூக்களும் நிரம்ப பூத்து இருக்கிறா போல இருக்கு. எங்க கங்கை இங்க வந்ததுன்னா, அவர் சிரசிலே கங்கை இருக்கா இல்லையா, அவர் சிரசிலே வந்து கங்கை இருக்கா. எப்படின்னா, சதுமுகன் கையில் சதுப்புயந்தாளில் சங்கரன் சடையினில் தங்கி புகழ்பட கங்கைன்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அப்போ அந்த கங்கா தீர்த்தத்தோட வந்து அவர் சேவிக்கும் போது, இந்த பெருமாள் திருவடியும் பாதுகையும் சேவிக்கும் போது, இந்த பாதுகாதேவியின் மேலே இருக்கக்கூடியதான கருப்பு அந்த சிகப்பு வெளுப்பு விஷயங்கள் எல்லாமே அந்த கங்கை தீர்த்தத்து மேல அந்த ஒளிக்கற்றை படுறது. அப்போ அந்த கங்கையில வந்து ஆம்பல் புஷ்பம் கருணைதல் புஷ்பம் செந்தாமரை புஷ்பங்கள்லாம் நிரம்ப பூத்திருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்படுறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாட்சின்னு போற. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த இடத்துல, நம்ம எல்லா விஷயம் நம்மளால நம்ம பார்த்து நிற்க முடியாது. அதனாலே அற்புதமான விஷயம் இந்த பகுரத்ன பத்ததியிலே கொடுக்கிற சுவாமி தேசிகன். பாதானுஷத்தாம் பிரகிருதி பிரதி மகான் அடுத்த ஸ்லோகத்தை கடைசி வரையில் எடுத்த, என்னன்னா இந்த நாம் இந்த இருக்கிற லோகத்துக்கு பிரம்மலோகம் வரையில் லீலா விபூதினு பேர் இருக்கு இல்லையா. இந்த பாதுகையிலுடைய அநேக விதமான ரத்னங்களுடைய நிறங்களினாலே சிகப்பு வெளுப்பு கருப்பு மூன்று விதமா இருக்கு. இதை பார்த்தா பெருமாள் வந்து இந்த அவர் வந்து லீலா வினோதங்கள் பண்ணுவதற்கு இந்த பிரகதியிலே, பிரகதி என்பது திருவிடல் சேர்ந்திருக்கிற ஒரு பகுதி இல்லையா, நம்மெல்லாம் இருக்கிற லோகத்துக்கு இங்கேந்த பிரம்மலோகம் வரைக்கும் லீலா விபூதினு பேரு. இது மொத்தமே பிரகதியால செய்யப்பட்டது தான் சாஸ்திரம் சொல்றது. இந்த பிரகதிக்கு என்ன, ரஜஸ்ன குணம் இருக்கு, தமசுன குணம் இருக்கு, சத்துவம் என்ற மூன்று குணங்கள் உண்டு. சத்துவம் எப்படி இருக்குன்னா வெளுப்பா இருக்கு, ரஜஸ் சிகப்பா இருக்கு, தமஸ் என்பது தமகா என்பது கருப்பு இல்லையா, அதான் சாஸ்திரம். இந்த மூன்று குணங்களிலேயும் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் உழுந்து புரண்டு ஒரு திண்டாடின்னு இருக்கோம் நம்ம எல்லாம் இப்போ. சத்வகுணம் என்ன பண்றதுன்னா நமக்கு மனசுல தெளிவை உண்டு பண்றது. ரஜோகுணமானது இதர வஸ்துக்கள் எம்பெருமான் தவிர்த்து இதர வஸ்துக்கள் ஒரு ஆசையை உண்டு பண்றது. தமோ குணமானது நமக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களே மனதில் படாம அங்கேருந்து ஒதுக்கின் வந்து ஒரு தூக்கத்தை கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அப்படி இருக்கு. இந்த ஆழ்வார் ஜீவன் முதலான சகல சங்கதிகளும் மிக நன்றாய் தெரிந்தவர். எம்பெருமானிடத்துல பரிபூர்ணமான அவருக்கு இந்த ஆசை உண்டாருது. எம்பெருமான் உயர்ந்த குணங்களை நினைக்கிற போதும், தெய்வம் நமக்கு அவருக்கு அகப்படாத போதும் ஒரு மயக்கம் உண்டா, அதுதான் ஆழ்வார் மயங்கி விழுந்தான்னு சொல்றோம். அந்த பகுதியானது சம்சாரம் மோட்சம் ரெண்டுக்கும் உதவுறது. நம்ம எல்லாம் வந்து சம்சார சாகத்தை விடணும், எனக்கு இது வேணும் அது வேணும் ஆசைப்பட்டு இருக்கோம், ஆனா சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார், எனக்கு மோட்சம் மாத்திரம் கொடு அப்படின்னு கேட்டார். திருமாலுதன் ஜோலமலை என்ன என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சாச்ச திருமாலுதன் ஜோல பாசத்துல அந்த மலை பேரை சொன்னவொடனே பெருமாள் வந்து உக்காந்துட்டான். அப்ப என்ன வேணா எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார். ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய், உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன் எனது ஆவியும் உனதே, சேர்கள் கரும்பும் பெரும் சன்னலம் மரிதன் சிறீபரமங்கை நாறுபூன் தண்டுடாய் முடியாய் தெய்வநாயகனே என்று ஆழ்வார் வந்து மோட்சத்தை கேட்டார். நம்ம எல்லாம் இந்த பிரகிருதியின் சம்பந்தத்தாலே தமோ குணங்களாலே நாம் எல்லாம் அதை சரியா பெருமாள்கிட்ட கேட்க முடியல. நமக்கு லோகத்திற்கு கூடியதான இந்த ரஜோகுணத்தாலே உண்டாகக்கூடியதான ஆசையில உடன்று இருக்கோம். நம்ம ஞானமானது பெருமாளை நோக்கி போலேன்னு காட்டுறதாம் இந்த ஸ்லோகம். எப்படின்னா சிகப்பு வெளுப்பு கருப்பு இது மூணுக்கும் ரஜஸ் தமஸ் சத்துவத்தை காட்டி ஆழ்வாரை காட்டியும் தேசிகன் நமக்கெல்லாம் ஒரு பாடம் போட்டார். இந்த இடத்துல எப்படி ஆழ்வார் வந்து பெருமாள் ஆசைப்பட்டாரோ அதே மாதிரி நீங்களும் பெருமாளை ஆசைப்பட வேண்டும் என்று சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தில் காட்டிருக்க. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த பாதுகிற இடத்துல வைரமும் இந்திரன்ல கல்லும் ரொம்ப இழைச்சும் மென்னின் இருக்கு. இதை பார்த்தா ராத்திரி பகலா தெரியறதான் சுவாமி தேசிகனுக்கு. எப்படின்னு கேட்டாக்கா தன்னை ஆசிரித்தவாளுக்கு மோட்சத்தை கொடுப்பதற்காக பகலையும் இரவையும் விலங்கில் போட்டு போட்டிருக்கா போட்டிருக்கு. எப்படின்னா அவ வந்து கேட்கணும், நம்முடைய புண்ணிய பாபத்தை கழிச்சாதான் நமக்கெல்லாம் அருளாலே விலங்கு இரண்டும் அழிப்பார் வந்தார். என்ன இந்த பகலும் இரவும் தானேயாய், பாரும் விண்ணும் தானேயாய், நிகரில் சுடரா இருளாகி நின்றார் இந்த ஊர் போலும் என்பது ஆழ்வார் வாக்கு. இந்த பகலும் இரவும் மாத்தி மாதிரி கார்த்தால வந்து எழுந்துக்கிறதும் சாப்பிடுறதும் நம்ம வந்து அவ வேலையை பார்க்கறதும் இதுக்கு ஆசைப்படுறதும் இதுக்கு அது ராத்திரில எப்பதான் தூங்குறதும் இதுதான் இந்த ஜீவனுக்கு நடந்துட்டு இருக்கு. இது ரெண்டும் இருந்தா இவா வந்து என்ன சேரமாட்டா, அதனால ரெண்டத்தையும் பூட்டி வச்சிடணும்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றாரா, ஒரு ஜெயில போட்டுறான். அவை வீரங்கேஸ்வர பாதுகாபியாம் அகால கால்யம் விபவம் விதாத்தும் வஜ்ரேந்தனீலவபதேசதிருஷ்யம் வந்தீகிருதம் நூனம் அகஸ்திரியாமம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு சிறைச்சாலை பந்தீகிருதம்னா ஒரு சிறைச்சாலையில போட்டு இந்த பகலையும் ராத்தையும் பூட்டி வச்சுட்டா இவ எல்லாம் வந்து என்ன ஆசிரியப்பா, என் திருவடி ஆசிரியச்சா, அவளுக்கு நான் சகல சுகிருதம் கொடுத்து அந்தமிலா பேரின்பத்தை அழிக்க வேண்டும் என்பதானது இந்த பாதுகையினுடைய எண்ணம், சாட்சாத் ரங்கனுடைய எண்ணம். அதை போலே கட்டி வச்ச மாதிரி இருக்குமா இந்த இந்திரநீல கல்லும் இந்த வைரங்களும் நின்றது எல்லாரையும் கட்டி வச்ச மாதிரி இருக்கு, பகலையும் ராத்திரியும் கட்டி வச்ச மாதிரி இருக்கு. இந்திர நீல கற்கள் வைரமும் இந்திர நீல கற்கள் ஒளியானது அப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் அழகா அற்புத உருவப்படுத்தி நமக்கு காட்டுற இந்த இடத்துல. மற்ற மீதியுள்ள சோகங்களை நாளை உபன்யாசிலே நாம் வந்து ஆச்சாரோட துணை கொண்டு அனுபவிக்கலாம். அடியேன் கவிதாத்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.